மூன்று நிமிட தியானம். 16 பிப்ரவரி 2026 திங்கள். தலைப்பு: சோப்பு, சூப்பு, இரட்சிப்பு. மனப்பாட வசனம்: பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். மத்தேயு 25:35. இன்றைய தியானம்: சோப்பு, சூப்பு, இரட்சிப்பு. நாம் அறிந்தபடி இது இரட்சண்ய சேனையின் பிரபலமான முழக்கமாகும். தேவனுடைய இந்த ஆவிக்குரிய சேனை ஆத்துமாக்களின் மீதானதொரு பாரத்தை தாங்கி நிற்கிறது. ஒரு ஆத்துமாவை சென்றடைய வேண்டுமாயின் முதலில் சரீரத்தின் தேவைகளை கவனிக்க வேண்டும் என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர். அவர்கள் ஜெபம் மட்டுமே செய்யவில்லை, அவர்கள் செயல்பட்டனர். அவர்கள் தங்களை முழுமையாக அந்த நோக்கத்திற்காக அர்ப்பணித்து இரட்சிப்பின் சேனையாக அந்த தெய்வீக ஊழியத்திற்காக வாழ்ந்தனர். ஒவ்வொரு உறுப்பினரும் சாத்தான் மற்றும் அவனுடைய படைகளுக்கு எதிராக நிலைநிற்கும் ஒரு வீரராக இருந்தனர். அவர்கள் எங்கு சென்றாலும் கசப்பான அனுபவங்களையே சந்தித்தனர். புறக்கணிப்பு, கஷ்டங்கள் மற்றும் தொடர் இன்னல்களை எதிர்கொண்டனர். இருப்பினும் அவர்கள் எவராலும் தடுக்க முடியாதவர்களாகவே இருந்தனர். மிக குறுகிய காலத்தில் யாரும் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு பல நாடுகளுக்கு அவர்கள் அதிவேகமாக வளர்ந்தனர். ஏனென்றால் அவர்கள் ஒரு முழுமையான சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தனர். முதலாவதாக சோப்பு. தெருக்களின் அழுக்கில் மூழ்கியிருந்தவர்களுக்கு மனிதத்தன்மையின் கௌரவத்தை மீட்டுக் கொடுத்தனர். இரண்டாவதாக சோப்பு. ஏழைகளின் வயிற்றுப் பசியை உடனடியாக போக்கினர். இறுதியாக இரட்சிப்பு. பட்டினியால் வாடும் ஆத்துமாவுக்கு ஜீவாப்பமான இரட்சிப்பின் வல்லமையான வசனத்தை, சத்தியத்தை வல்லமையாய் ஊட்டினர். தேவாலயம் என்பது ஆராதிக்கும் இடம் மட்டுமல்ல, அழிந்து போகிறவர்களை இரட்சிக்க ஆயத்தமாக இருக்கும் போர் வீரர்களின் பாசறை என்பதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் கிரியைகளில் நிரூபித்துக் காட்டினர். இன்றைய மேற்கோள்: வெறும் வயிற்றுடன் பசியாயிருக்கும் ஒருவரிடம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. வில்லியம் பூத். பரிந்துரைக்கப்பட்ட புத்தகம்: த ஃபவுண்டர்ஸ் ஃபேர்வெல், வில்லியம் பூத் எழுதியது. அல்லது வில்லியம் பூத் த ஜெனரல், ஹெரால்டு பெக்பி எழுதிய சுயசரிதை. வேறு புத்தகம் இதே தன்மையில் கீழ்கண்ட லிங்கை பயன்படுத்தவும்: https://t.me/englishchristianpdfs/21992. ஜபம். பரலோக பிதாவே, இரட்சண்ய சேனையின் உதாரணமான மாதிரிக்காகவும் அவர்களின் குறையாத உற்சாகத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்கிறேன். வார்த்தைகளால் மட்டுமல்ல, செயல்களாலும் சேவிக்க எனக்கு பலத்தை தாரும். மற்றவர்களின் தேவைகளை, மனிதாபிமான அங்கீகாரத்தின் தேவை, உணவின் தேவை மற்றும் உமது சத்தியத்தை அறிவிக்க எனக்கு உதவி செய்யும். கெட்டுப்போனவர்களிடத்தில் தீவிரமாக கடந்து செல்ல உமது அன்பால் என்னையும் யாராலும் தடுக்க முடியாதவனாக ஆக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். உங்களுக்கொரு வார்த்தை: அன்பின் சிறிய செயல்களின் வல்லமையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஒரு தண்ணீர் கூப்பை, ஒரு சிற்றுண்டி உணவு அல்லது ஒரு ஆறுதலான வார்த்தை கிறிஸ்து ஒரு இதயத்திற்குள் நுழையும் திறந்த வாசலாக இருக்கலாம். இன்று அன்பின் போர் வீரராக இருங்கள். ஜெபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். தொலைபேசி 9243183331.